श्रीमान वेंकटनाथार्य कवितार्क्य केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यौ दंपती जगदाम्पति ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे वेदान्तगुरुमुखार्जित वागीसपदारविन्दमधुपालिम् श्रीब्रह्मतन्त्रकलिजिन्मणिमालां वन्दिशीयसुमहार्गाम् ஷீரொன்னொப்பல் திருவேங்கடமுடையான் பாரொன்னொன்னப்பழமொழியுள் ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியல் வாழ்வார்க்கு வானேரப்போமழவும் வாழ்வு. ஸ்ரீயப்பதியான பகவான் தர்மசம்ஸ்தாபனார்த்தம் கோசம் சஸ்திரபாணியாக அவதாரம் பண்றேர். அதுல சஸ்திரபாணியாக அவதாரம் பண்ணா துஷ்ட நிகிரகம் பண்ணலாம், அதுக்கப்புறம் அதனாலே சாது ரட்சணம். ஆனா இந்த சஸ்திரத்தை வைத்து துஷ்ட நிகிரகம் பண்ணேர், ஆனா சாதுக்களுக்கும் ரட்சணை இருந்தது, ஆனாலும் அதிக அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு இந்த கலியுகத்திலே சாஸ்திர பாணியாக அவதாரம் பண்றேர். அதான் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அவதாரம் சாட்சாத் ஸ்ரீயப்பதியான பகவானே சங்கல்பித்து அவதரிக்கிறார். இதுக்கு முன்பாகும் பார்த்தோம் சுவாமி வேதாந்த தேசிகருடைய அவதார வைபவம். சாட்சாத் திருவேங்கடமுடியானே அவதாரம் பண்ணி தன்னுடைய கண்டாவையும் சேர்த்து அவதாரம் பண்ணேர் அப்படின்னு. புரட்டாசி மாசம் சிரவணம், அதுக்கப்புறம் அப்தபூர்த்தி உற்சவமும் நடந்து அங்கிருந்து தேப்பெருமாள் கிட்டே அனுகிரகம் வாங்கிக்கிறேர் அப்படின்ற வரைக்கும் போன பாகத்தில் பார்த்தோம். அதுக்கப்புறம் மேற்கொண்டு சுவாமி தேசிகன் வேங்கடநாதன் அப்படின்ற திருநாமம், சின்ன வயசிலே தூப்புள் பிள்ளை அப்படின்னு கூப்பிடுவா. கொஞ்சம் கொஞ்சமா தவழ ஆரம்பிக்கிறார், கொஞ்சம் கொஞ்சமா படுத்து அந்த பூமியில் அவர் விளையாடுறது பார்த்து தவழறதெல்லாம் பார்த்தா பெரியோர்கள்லாம் என்ன சொல்றா, பூமாதேவியோடே பேசுறா மாதிரி இருக்கு, பூமாதேவி கிட்டேயே இந்த வயசுலேயே உபதேசம் வாங்கிக்கிறேர் அப்படின்றா. பிற்காலத்தில் சுவாமி பூகோள நிர்ணயம் அப்படின்ற பெரிய சாஸ்திரம் பண்ணேர், அதெல்லாம் அதுக்கு காரணம் இப்பவே அந்த பூமாதேவி பிராட்டி கிட்ட உபதேசம் வாங்கிக்கிறேர் அப்படின்னு. அதே போல குழந்தை கொஞ்சம் பெருசான உடனே ரெண்டு பல் மட்டும் முளைக்கிறது, அந்த குழந்தையோட சிரிப்பு முகத்தை பார்த்த உடனேயே அங்க எல்லாரும் ஆச்சரியப்படுறா. அதுக்கு இப்ப பெரியவா எப்படி சொல்றான்னா, திவ்ய தம்பதி இரண்டு பேர்கள் தான் சரண்யர்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த இரண்டு பல்லாலே காமிக்கிறாராம். அப்பவே அந்த சின்ன வயசுலயே தன்னுடைய முகபாவனையிலேயே அதை காட்டுற மாதிரி இருக்கு. சுவாமிதான் பிரபத்தி மார்க்கத்தை விஸ்தாரிச்சு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணேர். அதனால அந்த ரெண்டு பற்களும் பார்த்தா திவ்ய தம்பதி இரண்டு பேர்கள் தான் சரண்யர்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குன்னு. எப்படி பாலகிருஷ்ணருக்கு யசோதா அம்மா எப்படியெல்லாம் சீராட்டினாலோ அதே போலதான் தோதாரம்பா அம்மா இந்த குழந்தைக்கும் அற்புதமான அலங்காரங்கள்லாம் பண்ணி சீராட்டுறான். குழந்தையுடைய நடையை பார்த்தா ஹம்சபக்ஷி அன்னபக்ஷி போலே இருக்கு, பிரம்மாவுக்கு வாகனமா இருக்கும் அதனுடைய நடையே அழகு. அப்படி என்ன இவர்தான் பிற்காலத்தில் ஹம்ச சந்தேசம் அப்படின்ற அற்புதமான கிரந்தங்கள்லாம் பண்றார். அதுக்கப்புறம் குழந்தையோட மடலை பேச்சு, எந்த குழந்தையா இருந்தாலும் மடலை பேச்சு வந்தாலே பெரியோர்களுக்கு ஒரு சந்தோஷம், அதை கேட்கவே ஆனந்தமாக இருக்கும். அதை கேட்கறது அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் ஸ்ருதி அப்படின்வா கேட்டு. இங்க என்னன்னா சுவாமி வெங்கடநாதனுடைய மடலை பேச்சு சாதாரண மனுஷர்களுக்கு மட்டும் சந்தோஷம் அடையல, கேட்கறது ஸ்ருதி, ஸ்ருதியான வேதத்துக்கே வேதமாத்தாவே சந்தோஷம் அடைஞ்சாலாம். ஏன்னா இவர்தான் வேதாந்த மார்க்கத்தை நிலைநாட்ட போறேர், வேதாந்தத்துக்கெல்லாம் சரியான அர்த்தம் சுவாமி பாஷ்யகார் உடைய நியமனப்படி இவர்தான் விஸ்தாரமாக இந்த உலகத்துக்கு சொல்ல போறேர், எந்த சந்தேகங்களும் இல்லாம இத்தர மதங்களை கண்டித்து. அதனால வேதமாத்தா இப்பவே சந்தோஷப்படுறாளாம், ஆஹா இந்த குழந்தை இப்பவே இந்த பேச்சு மடலை பேச்சு அற்புதமாக இருக்கே, இனிமேல் நம்ம வேதத்துக்கு யாரும் இப்ப ஏற்பட்ட தப்பான அர்த்தங்கள் சொல்ல போவதில்லை அப்படின்ற போலே சந்தோஷப்படுறாளாம். சுவாமி அனந்தசூரி குழந்தைக்கு மூணு வயசுலேயே சவுளம் அப்படின்ற சம்ஸ்காரத்தை நடத்தி வைக்கிறார். அஞ்சு வயசுல அக்ஷராபியாசம், தீய வருஷத்தில் சவுளத்தையும் பஞ்சம வருஷத்தில் அக்ஷராரம்பத்தையும் பண்ணி வைத்து அந்த குழந்தை சின்ன வயசுலேயே பெருமாள்லாம் சின்ன சின்ன விக்கிரகங்கள்லாம் பெருமாள் எல்லாம் பண்ணி தேப்பெருமாள் கோவில எப்படி எல்லாம் கைங்கரியம் பண்ணுவாளோ அதே போல உற்சவாதிகள்லாம் பண்ணிண்டு இன்னைக்கும் காஞ்சிபுரத்தில் பார்க்கலாம். நிறைய திவ்ய தேசத்தில் குழந்தைகள்லாம் அப்படியே அந்த கோவிலில் பண்ற மாதிரியே இங்கே கைங்கரியம் பண்ணுவா அவா பெருமாளுக்கு. அதே போல தன்னுடைய மித்திரர்கள் எல்லாம் கூட்டிண்டு உற்சவம் பண்ணிண்டு அங்கே எப்படி பிரபந்தம்லாம் சொல்றாலோ அதே போல சொல்லிகிட்டே இருப்பாராம். அப்படியே சின்ன வயசுலிருந்தே அப்பேற்பட்ட பகவத் விஷயத்தில் நாட்டம். அது மட்டும் இல்ல, பெரியவாழ்லாம் எங்கேயாவது கிரந்த விசாரம் பண்ணிட்டு இருந்தாலோ சாஸ்திர சர்ச்சையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலோ அங்க பக்கத்துல இருந்து அவ என்ன பேசுறா அப்படின்றத அந்த சின்ன வயசுலயே அவர் கேட்டுட்டு இருப்பாராம், என்ன அப்படி பேசுறா அப்படின்னு. அந்த குழந்தை வயசுலயே அப்பேற்பட்ட அற்புதமான ஞானம், அவ்வளவு பெரியவா கிட்ட அந்த பணிவு. எப்படி பாகவதத்துல துருவ சரித்திரம் நாலஞ்சு வயசுலயே பக்தி வந்துருது இல்லையா அந்த குழந்தைக்கு, அப்பேற்பட்ட அற்புதமான அந்த குழந்தை நாலு வயசுலேயே அப்படி பக்தி பண்ணி தபஸ் பண்ணி பகவான் சாட்சாத் தரித்தாரோ அதே போல சுவாமி தேசிகனுக்கும் அந்த சின்ன வயசுலேருந்தே அப்பேற்பட்ட பக்தியா குழந்தைக்கு அந்த பக்தி வந்துருச்சு. நான் அப்படின்னும் பொழுது பெருமாள் தான் அனுகிரகம் பண்ணணும் இல்லையா, ஆச்சாரியன் நாரதர் அனுப்புறார். அதே போல இங்கு தேப்பெருமாளும் ஒரு திருவிளையாடல் பண்றார், அற்புதமாக நடாதூரம்மாள் மூலமாக குழந்தைக்கு அற்புதமாக அனுகிரகம் பண்றார். அதே போல புத்தி கூர்மை, அந்த குழந்தை கேள்வி கேட்கறதெல்லாம் பார்த்தா எல்லாம் பெரியவாழ்லாம் சொல்றாலாம் பிருஹஸ்பதி போலே அப்படின்னு, பிருஹஸ்பதியே மிஞ்சிட்ட பாணி அப்படின்னு அந்த குழந்தை சின்ன வயசு கேள்விக்கே அவள்லாம் அப்படி சொல்றாளாம். நல்ல ஆசீர்வாதம் பண்றாளாம் பெரியவாழ்லாம், ஆஹா நீ நல்லா வரணும்பா அப்படின்னு. அஞ்சு வயசுலேயே கிரந்தாட்சரம்லாம் சொல்லித்தரான். அப்ப ஒரு வாட்டி அவருடைய மாமா தோத்தாரம்பாவுடைய பிராத்தா ஆத்ரேய ராமானுஜர் அப்பிள்ளார் அப்படின்றவர் அங்க கோவில்ல தேப்பெருமாள் சன்னதி கோவில் பின்னாடி அங்க வந்து கச்சி வாய்த்தால் மண்டபத்திண்ட ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் நடக்கும். அவரும் நடாதூரம்மாளுடைய சிஷ்யர். அந்த காலக்ஷேப கோஷ்டிக்கு போனோம் அப்படின்னு கிளம்ப குட்டி வெங்கடநாதனும் நானும் கூடவே வரேனே அப்படின்னு சொல்ல, மற்ற குழந்தை மாதிரி படுத்த மாட்டார், காலக்ஷேபம் நடக்கும்போது இவரும் அமைதியா உட்கார்ந்து கேட்டு இருப்பார், அதனால பரவாயில்ல நம்ம ஆசிண்டு போலாம் குழந்தைதானே அப்படின்னு அவரும் கூட்டிட்டு போறார். உடனே அம்மா அழகா அலங்காரம் எல்லாம் பண்ணி இந்த கொச்சு எல்லாம் வச்சு ராக்குடி சூரிய சந்திரன் எல்லாம் வச்சு பட்டு கட்டி அழகா, அவரே வந்து சின்ன வயசுலேயே யாருமே இல்லைன்னா கூட அம்மா அப்பா கூட வரலன்னா கூட நான் போய் தேப்பெருமாள் சேவிச்சுட்டு வரேன்னு கோயிலுக்கு போயிட்டு வருவேறான். அப்ப இதுவும் குழந்தை ஆசைப்படுறதேன்னு அம்மா சந்தோஷமா அலங்காரம் எல்லாம் பண்ணி அனுப்புறான் அப்படின்னா. அப்படி அப்பிள்ளாருடைய கையை பிடித்து கொண்டு அந்த ராஜ வீதி வரும்போது அற்புதமா இருக்கு, எல்லாரும் அந்த குழந்தையுடைய தேஜஸ் எல்லாம் பார்த்து சந்தோஷப்படுற, ஆஹா ஆச்சரியமான குழந்தையா இருக்கே அப்படின்னு. சுவாமி திருவேங்கடமுடையானுடைய அவதாரமே ஆச்சே, இன்னைக்கும் அர்ச்சா திருமேணி வேற விபவா திருமேணி வேற இல்ல. அந்த அவதார உற்சவத்துக்கு அஞ்சலி ஹஸ்தத்தோட சுவாமி தேசிகன் அந்த ராஜவீதியில ஏழுற அழகே, அந்த பத்து குடையோட அந்த பாராயணத்தோடு அவர் வர அழகே அழகு. அதே போலதானே அந்த விபவாவதாரத்திலையும் அதுவும் குழந்தையா இருக்குச்சே, இப்பேற்பட்ட தேஜஸ். அங்கேருந்து அப்படி கோவிலுக்குள்ள வந்து தாயாரை சேவித்து திருமலைக்கு அஸ்திகிரிக்கு மேலே ஏறி அங்கேருந்து இன்னைக்கும் பார்த்தா நம்ம பெரியவாள்லாம் துவஜஸ்தம்பத்திண்ட சேவித்து தாயார் சன்னதியில சேவிச்சு தாயாரை சேவிச்சுட்டு அங்கேருந்து மேலே ஏறும்போது முதல்ல தேப்பெருமாள் சேவிக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி போய் அந்த மண்டபத்தை சேவிப்போம், அங்கதான் நடாதூரம்மாள் காலக்ஷேபம் சொல்லிட்டு வந்தார். அந்த மண்டபத்தில் போய் அங்கே சேவிக்கிறார். நடாதூரம்மாள் அந்த இடத்தையே தேர்ந்தெடுத்தேர் அப்படின்னா, சாக்ஷாத் தேப்பெருமாள் சன்னதிக்கு பின்னே இருக்கு, அது மட்டும் இல்லை அது கச்சி வாய்த்தான் மண்டபம் அப்படின்னு சுவாமி ராமானுஜருக்கு ஒரு ஆறு சந்தேகங்கள் இருந்த காலத்திலே திருக்கச்சி நம்பி மூலமாக அதே இடத்தில்தான் தேப்பெருமாள் பேசும் தெய்வமாச்சே, திருக்கச்சி நம்பிகளுக்கு அந்த ஆறு சந்தேகங்களையும் நிவர்த்தி பண்றார். அவர் போய் ராமானுஜர்கிட்ட சொல்றார் அந்த ஆறு சந்தேகங்கள், அதுக்கான விடை என்னன்னா, அகமேவ பரம் தத்துவம் தரிசனம் பேதமேவச்ச உபாயேஷு பிரபத்தி சாத் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்தி சாத் பூர்ணாச்சாரிய சமாசிரயாக அப்படின்னு. சுவாமி ராமானுஜர் ஆளவந்தாருடைய நியமனப்படி அவருடைய ஆசைப்படி விசிஷ்டாத்வைத பரமாக பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணும் பொழுது அவருடைய இந்த ஆறு சந்தேகங்கள் இதுதான் வந்து ரொம்ப இதுவா இருந்தது. விஷ்ணாத்வை சாபனம் பண்ண இந்த ஆறு வாக்கியம் தான் உதவி பண்ணித்து, அப்பேற்பட்ட அந்த சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணேர் இல்லையா. இதுதானே ஸ்ரீபாஷ்யத்துக்கு காரணமாயிருந்த இந்த ஆறு முக்கியமான வார்த்தைகள். தேப்பெருமாள் அருளி செய்த பேரருளாளன் அருளிய பேரருள் அப்படின்னு, அதனாலே அந்த மண்டபத்திலேயே உட்கார்ந்து இங்க காலக்ஷேபத்தை சொல்லணும் அப்படின்னு. நடாதூரம்மாளுக்கு அந்த காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கும் போது 103 வயசு, அப்பேற்பட்ட அந்த வயசுலயும் அந்த பெரியோர்களை நம்ம ஸ்மரிச்சாலே பாக்கியம். அந்த வயசுல அவர் காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்காரு சிஷ்யாளுக்கெல்லாம். அந்த நடாதூர் அம்மாள் யார், அவருடைய சரித்திரம் அப்படின்னு பார்த்தா, நடாதூர் அம்மாள் அவருக்கு வாத்ஸ்யவரதர் அப்படின்ற திருநாமம். அவர் வந்து நடாதூர் ஆழ்வான் அப்படின்றவருடைய பேரன். சுவாமி ராமானுஜர் எம்பெருமானாருக்கு பூர்வாசிரமத்திலே இரண்டு தங்கைகள், அதுல முதல் தங்கையுடைய குமாரர் சுவாமி முதலையாண்டான், இரண்டாவது தங்கையோடைய குமாரர் தான் நடாதூர் ஆழ்வான். அந்த நடாதூர் ஆழ்வான் சுவாமி பூர்வாசிரமத்து தங்கையுடைய புத்திரன் குமாரர், அவருக்கு பேரன்தான் நடாதூர் அம்மாள் அப்படின்னு, வாத்ஸ்யவரதர் அப்படின்ற திருநாமம். பிற்காலத்தில் தான் இவருக்கு நடாதூர் அம்மாள் திருநாமம் வந்தது. அந்த வாத்ஸ்யவரதர் அவர் சின்ன வயசுலேயே தாத்தா கிட்டேயே காலக்ஷேப மன்னனம் ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு போறார். அங்க முதல்லயே நடாதூர் ஆழ்வான் எடுக்கும் பொழுது அகில புவன ஜென்ம அப்படின்ற அந்த மங்கள ஸ்லோகம் சொல்லும் பொழுதே அதுலேயே ஒரு சந்தேகம் அப்படின்னு, என்னது ஆரம்பிக்க கூட இல்ல மங்கள ஸ்லோகத்திலேயே சந்தேகமா என்ன அப்படின்னா, இங்க ஏன் சுவாமி ராமானுஜர் அகிலன்னு சொன்னார், சக்கலன்னு சொல்லியிருக்கலாம், நிக்கிலன்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சந்தேகம் கேட்கும் பொழுது அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். இப்பேற்பட்ட இந்த கிரந்தத்தை படிக்கணும்னு அவனுக்கு ஆசை இருக்கே, அதனால இவரை வந்து எங்களாழ்வான் அப்படின்ற அந்த ஆச்சாரியன் கிட்டே இருந்து இவன் படித்தால் இன்னும் நல்லா வருவார் அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணி நடாதூர் ஆழ்வான் வாத்ஸ்யவரதரை இந்த எங்களாழ்வான் கிட்ட அனுப்புறேன். அந்த எங்களாழ்வான் யார் அப்படின்னா, சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யர்கள் எல்லாருமே மகாமகா ஜானிகள், மகாபக்தர்கள். அவளுடைய சரித்திரங்கள்லாம் கேட்டாலே போதும். அப்ப எங்களாழ்வான் யார் அப்படின்னா, சுவாமி ராமானுஜர் இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு முன்னாடி காஷ்மீரத்தில் பாதராயண போதாயன விருத்தி கிரந்தம் அதை வாங்கிக்க போனர். ஏன்னா அது ஒரு பிரமாணம், அது மூலமாக தான் இந்த ஸ்தாபிக்கணும். அது ஆதிசங்கரருக்கே கிடைக்கல. ஆனா அந்த காஷ்மீரத்தில் உடனே கொடுத்துட மாட்டா, அதுல வாதம் பண்ணி ஜெயிக்கணும், அவ கேட்கிற கேள்விக்கெல்லாம் சமாதானம் சொல்லணும், ஞானியா இருந்தா மட்டும்தான் கொடுப்பா. அதெல்லாம் ஜெயிச்சு அவர் இந்த போதாயன விருத்தி கிரந்தத்தை வாங்கிட்டு திரும்பி வரார். அப்ப காசியிண்ட வரும்பொழுது இத்தர மத்தாளுக்கு கொஞ்சம் கஷ்டம், இவர் இதை எடுத்துன்னு போய் இவர் ஸ்தாபிச்சிருவார் விஷ்டாத்வைத்த மதத்தை, இது இவர்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு ராத்திரியோட ராத்திரியா அதை திருடிட்டு போயிட்டாலாம். பாஷ்யக்காருக்கு ஒரே கவலை, ஆஹ் இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தோம், பாதி தூரம் திரும்பி வந்தாச்சு, இதை எடுத்துன்னு போயிட்டாலே இப்ப என்ன பண்றது அப்படின்னும் போது அவருடைய சிஷ்யரான கூரத்தாழ்வார் சொன்னேராம், கவலை வேண்டாம், அதை பூர்த்தியா நான் படிச்சுட்டேன் அப்படின்னாராம். அவர் ஒரு வாட்டி படிச்சாலே அவருடைய மனசுல அப்படியே இருக்குமாம், அதை அப்படியே சொல்லி காமிச்சார் பாஷ்யக்காருக்கு. பாஷ்யக்கார் ரொம்ப ராமானுஜர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் எம்பெருமானார். அப்ப கூரத்தாழ்வார் எப்படி இதெல்லாம் எப்ப நான் என் கண்மணி நீ படிக்கலையே அப்படின்னா, தேவரீர் சைனத்துக்கு அப்புறம் அந்த ராத்திரியில உட்காந்து இதெல்லாம் படிச்சேன், எதுக்கும் நல்லதா இருக்கட்டுமே, கைங்கரியத்துக்கு உபயோகப்படும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அந்த கூரத்தாழ்வான வைத்துதான் ஸ்ரீபாஷ்யம் சுவாமி ராமானுஜர் பண்டர். அவர் சொல்ல சொல்ல அவர் எழுதுவேர், அதுக்கப்புறம் அவர் சொல்லி காட்டுவேர், அப்படிதான் போச்சு. அப்பேற்பட்டவர் கூரத்தாழ்வார். அவர் இந்த 3 அத்தியாயம் வரைக்கும் பண்ணேர், அதுக்கப்புறம்தான் ஸ்ரீரங்கத்தில் கலகம் உண்டாச்சு கிருமிகண்ட சோழனாலே. கூரத்தாழ்வாருடைய கண்ணை எடுத்துட்டா, அதுக்கப்புறம் சுவாமி ராமானுஜர் மேல்கோட்டை பக்கம் வந்துட்டேர். மேற்கொண்டு இந்த கிரந்தம் பூர்த்தி பண்ணணும்னா என்ன பண்றது, கூரத்தாழ்வாரும் இல்லையே அப்படிங்கும் பொழுது விஷ்ணு சித்தர் அப்படின்றவர், அவர்தான் இப்போ எங்களாழ்வான்னு சொன்னோமே திருநாமம், அவருக்கு முன்னாடி திருநாமம் விஷ்ணு சித்தர். அவர் போய் இதை நான் இந்த கைங்கரித்தை ஏத்துக்கிறேன். ராமானுஜர் ஆகா புதுசா வந்திருக்கிறே, கூரத்தாழ்வார் எப்பேற்பட்ட ஞானி, ராத்திரியோட ராத்திரியா ஒரு வாட்டி படிச்சாலே அப்படி ஞாபகம் வச்சிருந்தேர்னா அவர் போல வருமா அப்படின்னு, சரி ஆட்டம் அப்படின்னு அவர் சொல்ல, அதை எழுதி திருப்பி ஒரு வாட்டி சொல்ல சொல்லும்பொழுது அவர் சொல்றேர், அந்த சொல்ற அந்த விதமும் அந்த எழுதின அந்த அக்ஷரங்களும் பார்த்தா கூரத்தாழ்வார் போலேயே இவர் பண்ணியிருக்கிறேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு, எங்கள் அழ்வானோ நீ இருதான் கூரத்தாழ்வானோ அப்படின்னு சொல்லும்பொழுது, எங்கள் ஆழ்வானோ அப்படிங்கும் போது எங்கள் ஆழ்வான் அப்படின்ற திருநாமம் அவருக்கு வந்தது விஷ்ணு சித்தர். அவர் மேல்கொண்டு சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யரான ஞானபுத்திரரான திருமலை நம்பிகளுடைய குமாரரான குறுகை பிரான் பிள்ளான் அவர் இந்த உபய வேதாந்தத்தையும் கத்துண்டேர் எங்களாழ்வான் உபதேசம் வாங்கின்றேர். சுவாமி ராமானுஜர் தன்னுக்கப்புறம் வந்து இந்த சம்பிரதாயத்தை அப்படியே விஸ்தாரமாக பிரவர்த்தனம் பண்ணணும் அப்படின்னு, எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு தன்னுடைய சிஷ்யர்களிலே 74 பேரை சிம்ஹாசனாதிபதியாக நியமனம் பண்றேர். அவளுக்கு அந்த சமாசிரேணம் மந்திரோபதேசம்லாம் பண்றதுக்கு ஆக்கிய கொடுக்கிறார். 74 பேர், அந்த 74 பேர்லையும் 4 பேரை ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனாதிபதியாக நியமனம் பண்றார். அதுதான் சுவாமி குறுகைப்பிரான் பிள்ளான், நடாதூர் ஆழ்வான், கிடாம்பி ஆச்சான், முதலையாண்டான் அப்படின்ற 4 பேரும். அந்த 4 பேர்லயுமே ஒருத்தரான உபய சிம்ஹாசனாதிபதியாக சுவாமி குறுகைப்பிரான் பிள்ளான நியமிக்கிறார். அந்த உபய சிம்ஹாசனாதிபதினா ஸ்ரீபாஷ்யமும் பகவத் விஷயமும் மற்றவாளுக்கு காலக்ஷேபமாக உபய வேதாந்தத்தையும் சொல்லித்தரணும் அப்படின்னு. அந்த உபய சிம்மாசனாதிபதியாக சுவாமி ராமானுஜர், அவருடைய ஞானபுத்திரரான உபய சிம்மாசனாதிபதியாக இருந்த சுவாமி குறுகைப்பிரான் பிள்ளான் இந்தே எங்களாழ்வான் இந்த உபய வேதாந்தத்தையும் தான் உபதேசம் வாங்கிண்டு, அவர்தான் இப்ப நடாதூர் ஆழ்வான் தன்னுடைய பேரனை வாத்ஸ்யவரதர் அனுப்புறார் இல்லையா, அந்த வாத்ஸ்யவரதருக்கு அவரே சொல்லித்தரர். வாத்ஸ்யவரதர் மகாபக்தி உள்ளவர், மகா ஞானம் உள்ளவர். ஒரு சமயம் தேப்பெருமாளுக்கு தன் பால் சாயங்காலம் ராத்திரி பால் அம்சே பண்ணும் பொழுது, அந்த வெள்ளிப்பாட்டும் பால் அம்சே பண்ணி திரும்பி வரும்பொழுது அதுல ஒரு சின்ன துரும்பு இருந்துதாம். அந்த துரும்பை பார்த்து அவர் பண்ணல ஓன்னு ஜலம் விட்டார். ஆஹா, தேப்பெருமாள் குழந்த மாதிரி ஆச்சே, அவருடைய கண்டத்துல போய் அந்த கழுத்துல இது மாட்டிண்டு இருக்குமே, அவருக்கு குத்துமே வலிக்குமே அப்படின்னு ஓன்னு அழுதுறாம், ராத்திரி பூரா அபச்சாரம் பண்ணிட்டோமே அப்படின்னு. ஆனா தேப்பெருமாள் ஒரு குழந்தை போல, எப்படின்னா ஒரு அம்மாதான குழந்தைக்காக அப்படி கஷ்டப்படுவாளோ, அவ ஏற்பட்ட பாசம் இருக்கு இல்லையா அம்மாக்கு. தான் குழந்தை ஓடி வந்து தேப்பெருமாள், அம்மா அம்மா பயப்படாதே, அந்த துரும்புதான் அதுல இருக்கு இல்லையா, அது ஒருவேளை சாப்பிட்டுருந்தா அது அதுல இருந்திருக்காதே, என் வயிற்றுக்குள்ள போயிருக்குமே, எனக்கு ஒண்ணும் ஆகல, பார் பார் கவலைப்படாதேன்னு சொன்ன உடனேதான் அவர் சந்தோஷப்பட்டேரும் பரவாயில்ல அப்படின்னு. அப்படி ஒரு அம்மாவுக்கு தன் குழந்தை மேல எப்படி பாசம் இருக்குமோ அப்படி தேப்பெருமாள் மேலே ஒரு பாசம் உள்ளவர். அதனால தேப்பெருமாளே அம்மான்னு கூட்டதுனால அந்த வாத்ஸ்யவரதருக்கு நடாதூர் அம்மாள் அப்படின்ற திருநாமம். மகாஜானி, ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் சொல்லும்பொழுது எப்படி இருக்கும், எப்பேற்பட்ட ஞானம் இருக்கும் சொல்லும்பொழுது அவர் சொல்லுவார், இந்த அகிலத்துக்கும் அந்தர்யாமியான பகவான் அப்படின்னு. அப்ப அந்த துரும்புக்கும் அந்தர்யாமி பகவான் தானே, அந்த துரும்பு போய் பகவானை குத்துமா அப்படின்னா அது பக்தி. ஞானம் ஒரு பக்கம், ஆனாலும் பக்தி, அந்த பக்தி அப்படி இருக்கணும். பெரியவா பெருமாளுக்கு பண்ணச்ச அர்ச்சாவதாரம் அப்படின்றதுனால நம்ம விளையாட்டா இருந்துடக்கூடாது. விபுவாவதாரத்துல பெருமாள் ராமர் கிருஷ்ணருக்கு எப்படி கைங்கரியம் பண்ணாலும் அதே போலதான் அர்ச்சாவதாரத்துக்கும் பண்ணணும். அப்படிதான் உபச்சாரங்களும் பண்ணணும். சாட்சாத் பெருமாளே தான், அதுவும் அவதாரமே அப்படின்னு நம் சம்பிரதாயத்தில் அர்ச்சாவதாரம் அப்படின்னு சொல்லுவார். அப்பேற்பட்ட பரிவினால அப்பேற்பட்ட நடாதூரம்மாள் அந்த தேப்பெருமாள் சன்னதி பின்னாடியே இருந்து 103 வயசிலையும் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கார். அங்கதான் அப்பிள்ளார் சுவாமி தேசிகன் ஆசிண்டு போறார். அங்க நடாதூரம்மாளுடைய சிஷ்யர்கள் அப்படின்னு பார்த்தா மகா பெரிய சிஷ்யர்கள்லாம் இருக்கா. அதுல முக்கியமான சிஷ்யர்கள் அப்படின்னு பார்த்தா சுத பிரகாசிகா பட்டர் அப்படின்னு சுதர்சன சூரிகள் அப்படின்னு. அந்த சுதர்சன சூரிகள் யார் அப்படின்னு பார்த்தா கூரத்தாழ்வாருடைய சாட்சாத் குமாரர்கள் வேதவியாச பட்டர், பராசர பட்டர். அந்த வேதவியாச பட்டருடைய குமாரர் வாக்விஜய் பட்டர், அவருடைய குமாரர் சுதர்சன சூரிகள். அப்படின்னா வேதவியாசர் பட்டருடைய பேரன், இப்ப கூரத்தாழ்வார் வம்சத்தை சேர்ந்தவர். அவர் அந்த நடாதூர் அம்மாள் சொல்ல சொல்ல அந்த பாஷ்யக்கார எழுதின ஸ்ரீபாஷ்யத்தை சொல்லி அதுக்கான அர்த்தங்கள் எல்லாம் தன்னுடைய ஆச்சாரியர் எங்களாழ்வான் எப்படிலாம் சொன்னாரோ அதே போல சொல்லி அதுக்கான பிரமாணங்கள்லாம் எடுத்து காட்டி அதெல்லாமே அவர் வந்து அந்த ஓலைச்சூடியில் அப்படியே எழுதி வச்சுப்பாராம். அது எழுதி வச்சுட்டு பேர் எல்லாரும் 10 பசங்கள்லாம் சிரிப்பா, என்னடாது அந்த காலத்துல எல்லாம் ஒரு வாட்டி கேட்டாலே அவளுக்குலாம் நல்ல ஞானம் இருக்குன்னு எழுதிக்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் சிரிப்பா. ஒரு சமயம் ஒரு நாள் நடாதூரம்மாள் பாடம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது முன்னாள் இருந்த பாடத்துல ஒரு கேள்வியை அவ கேட்கிறார், யாராலையுமே பதில் சொல்ல முடியாம். அந்த சுதர்சன சூரிகள் மட்டும் எழுந்து நின்று பதில் சொல்ல நடாதூரம்மாள் சந்தோஷப்பட்டு, எப்படி நீ மட்டும் இதை ஞாபகம் வச்சுட்டு இருக்க, அந்த ஓலைச்சுடியில் நான் இதெல்லாம் எழுதி வச்சேன் அப்படின்னாராம். சந்தோஷப்பட்டு அது ஒரு வாட்டி காட்டுன்னு எல்லாம் வாசிச்சு பார்த்தா அப்படியே சொன்னது அப்படியே எழுதியிருக்காரு. சுத்தி அப்படி கேட்டது அப்படி அவர் என்னென்னலாம் சொல்றாரோ அதை ஒரு சின்ன அக்ஷரம் கூட மாறாம அத்தனையும் அவர் ஓபிக்கையாக அப்படி எழுதியிருக்கார். அதை ராத்திரி போய் படிச்சு படிச்சு அவர் அப்படிப்பட்ட ஞானத்தை வளர்த்தவர். இதை கேட்டே எழுதியிருக்கே இந்த புஸ்தகம் தான் பிற்காலத்தில் இந்த இதுதான் பிரகாசமாகணும் எல்லாருக்கும் அப்படின்னு. அந்த காலத்திலெல்லாம் அந்த புஸ்தகம் அப்படின்றது இதெல்லாம் கிடையாது இல்லையா. அதனால கேட்டே பிரகாசம் பண்ணதுனால இது சுதப்பிரகாசிக்கா அப்படின்னு அதுக்கு திருநாமமும் வைத்தேன். அப்பேற்பட்டவர் சுதர்சன சூரிகள். அப்புறம் சுவாமி வடக்கு திருவீதி பிள்ளை, அவரும் சிஷ்யர், அந்த காலக்ஷேப கோஷ்டியில் இருக்கார். வடக்கு திருவீதி பிள்ளையுடைய குமாரர்கள் தான் பிள்ளை லோகாச்சாரியார், அழகிய மனவாள பெருமாள் அப்படின்னு அற்புதமான ஆச்சாரியர், அவரும் அந்த காலக்ஷேப கோஷ்டியில் இருக்கார். அதுக்கப்புறம் நம்ம சுவாமி வெங்கடநாதனுடைய சொந்த மாமா கிடாம்பி அப்புள்ளார், அவரும் சிஷ்யர் தான், அன்னைக்கு காலக்ஷேபத்துக்கு வந்திருக்கார். இப்பேற்பட்ட மகான்கள் எல்லாமே சிஷ்யராக இருந்திருக்கான். அப்போ இந்த குழந்தையும் அப்பிள்ளாரும் வந்து சேவிக்க, அப்பிள்ளார் சேவிக்கும் போது அந்த குழந்தையும் பார்த்து மாமா என்ன பண்றாரோ அதே போல சேவிப்பார். ஒரு நிமிஷம் நடாதூரம்மாள் அந்த பாட்டத்தை அப்படியே அங்க நிறுத்திட்டு அந்த குழந்தையுடைய தேஜஸை பார்த்து அப்படியே மயங்கிட்டேர். எல்லா சிஷ்யர்களும் இந்த பக்கத்திலிருந்து அந்த குழந்தை பக்கம் திரும்பி பார்க்கறா. சுடரை போலே இருக்காரே, இந்த தேஜஸோட இருக்கிற இந்த குழந்தை யார் அப்படின்னு கேட்கிறேர். அதுக்கு சுவாமி அப்புள்ளாரும் தன்னுடைய தங்கையான தோத்தாரம்பாவுக்கும் மாப்பிளை அனந்த சூரிகளுக்கும் அவதாரம் பண்ண பிள்ளை வெங்கடநாதன் என்ற திருநாமம் அதெல்லாம் சொல்லி திருமலையில் அவளுக்கு கண்ட அந்த சொப்னங்கள் கண்டாவம் முழுங்குற மாதிரி அதுக்கு 12 வருஷம் கழித்து இந்த குழந்தை அவதாரம் பண்ணான் திருவேங்கடமுடையானுடைய அனுகிரகமே அப்படின்னெல்லாம் சொல்லும் பொழுது நடாதூரம்மாள் கண்ணில் ஜலம், ஆஹா சந்தோஷப்பட்டேர், அப்படியா எந்த நட்சத்திரம் அப்படின்னு கேட்கும் பொழுது புரட்டாசி சிரவணம்னு சொல்லும்பொழுது ஆஹா திருவேங்கடமுடையானுடைய அவதார தினம் அன்னிக்கேவான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேராம். சந்தோஷப்பட்டு ஆஹா சரி உக்காரும் அப்படின்னு மேல்கொண்டு காலக்ஷேபத்தை ஆரம்பிக்கலாம்னு உன்ன அப்பிள்ளாரும் உட்கார குழந்தையும் பவ்யமாக கையை கட்டிண்டு இவாள்லாம் பெரியவாள்லாம் எப்படி உட்காந்துருக்காளோ அதே போல பார்த்து அதே போல சேவிச்சுட்டு அப்படியே உட்காந்தேராம். இப்போ இவருக்கு எந்த இடத்துல விட்டோன்னு ஞாபகம் இல்லை, 103 வயசாச்சே. சிஷ்யர்களை பார்த்து கேட்கிறேராம் எந்த இடத்துல விட்டேன் அப்படின்னு. அவளுக்கும் மறந்து போயிட்டா, எல்லாம் திகச்சு நின்றுட்டா. அந்த குழந்தையுடைய தேஜஸை பார்த்து என்ன பாடம் நடந்ததுன்னு கொஞ்சம் அந்த எந்த இடத்துல விட்டான்ற ஞாபகம் இல்லை. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கா. சுதர்சன சூரிகளே எழுதி இருக்கிறே அவர் அவரே கூட மறந்துட்டேராம். அவருடைய சரித்திரம் ஏன் சொன்னேன்னா முன்னால் நடந்த அந்த பாடத்தினுடைய சந்தேகத்தையே அவர் சொன்னார். அப்படின்னா இன்னைக்கு நடந்தது என்ன, அவர் கூட அந்த குழந்தை தேஜஸை பார்த்து அந்த இடத்துல எழுத விட்டுட்டேராம். இப்ப மறுபடியும் கேட்க எங்க விட்டோம் அப்படின்னு அந்த குழந்தை வெங்கடநாதன் தூப்பல் பிள்ளை அவர் சொல்றாராம், பதே பராசர சத்தம் அப்படின்ற இடத்துல நான் வரும்பொழுது நீர் அது சொல்லியிருந்தேர் அப்படின்னு. ஏன்னா அந்த பாஷ்யத்துக்கு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே அதுக்கு சில பிரமாணங்கள் எடுக்கும் பொழுது பிராகிருத்தமான ஒரு இதிலிருந்து ஒரு பிரமாணத்தை எடுத்து சொல்லிட்டேர். அந்த பிராகிருத்த அந்த இடத்துல சுவாமி தேசியன் இந்த இடத்துல தான் நீர் விட்டேர் அப்படின்னு சொல்லும் பொழுது நடாதூரம்மாளுக்கு ரொம்ப ஆச்சரியம், சிஷ்யர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். 5 வயசு குழந்தை அது வளர்ந்துருக்கு, எல்லாம் விளையாட்டுத்தனமா இருப்பா இல்லையா. அங்க என்ன சொல்றான்னு கேட்டு இந்த இடத்துல தான் நீர் விட்டேர்னு சொன்னா எப்பேற்பட்ட ஞானம் இருக்கும்னு அம்மாளும் விஸ்மயப்பட்டு இவரை எடுத்து அணைத்து உச்சி முகந்து 3000 படியில் சுவாமி திருத்திய பிரம்மதந்திர சுவாமி சொல்லும் பொழுது புலஸ்திய மகரிஷி பகவான் பராசர மகரிஷிக்கு அனுகிரகித்தருளினா போலே அப்படிங்கிறது. புலஸ்தியர் சின்ன வயசுலேயே பராசரருக்கு அனுகிரகம் பண்ணேராம். பராசரர் தான் நமக்கு விஷ்ணு புராணத்தை கொடுத்தார். விஷ்ணு பரதத்துவத்தை நிர்ணயம் அதுல தான் பண்ணேர். அதனாலதான் சுவாமி தேசிகனும் பராசர முகான் வந்தே பகீரதனேஸ்திதாம் அப்படின்னு தயாசதகத்துல மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். எப்படி கங்கைக்காக கஷ்டப்பட்டேரோ பகீரதன், அப்படி இந்த விஷ்ணு புராணத்தை நமக்கு அனுகிரகித்தவர் பராசரர் அப்படின்னு. அப்போ அம்மாள் தன்னுடைய மடியில உட்கார வச்சு அந்த குழந்தைக்கு ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணேர். சர்வமங்கலமும் உனக்கு உண்டாகட்டும் அப்படின்னு அங்கே ஒரு மங்கள ஸ்லோகம் பண்ணேர். பிரதிஷ்டாபித வேதாந்த பிரதிக்ஷிப்த பகிர்மத பூயாஸ்திரை வித்யமான்யஸ்துவம் பூரி கல்யாண பாஜனம் அப்படின்னு பிரதிஷ்டாபித வேதாந்த, இந்த வேதாந்த சம்பிரதாயத்தை நிலைநாட்டுவாய் அப்படின்னும், பிரதிக்ஷிப்த பகிர்மதா இதர மதங்களையும் வேதாந்த வேதமதத்தை ஒத்துக்காதவாளையும் வேதமதத்துக்கு தப்பான அர்த்தத்தை சொன்னவாளையும் வாதம் பண்ணி ஜெயிச்சு வேதாந்த சம்பிரதாயத்தை நிலைநாட்டி சகல கல்யாணங்களோட இருப்பாய் அப்படின்னு இந்த அம்மாள் அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்றாராம். சுவாமி தேசிகன் இந்த சங்கல்ப சூரியோதயத்திலே இந்த ஆசீர்வாத ஸ்லோகத்தை எடுத்து சொல்றார். மங்களத்தை 5 வயசுல ஆச்சாரியன் என்ன அனுகிரகம் பண்ணேர், பிராச்சாரியன் ஆச்சாரியன் அப்புள்ளாருக்கு இவர் ஆச்சாரியன் ஆச்சே என்ன பண்ணேர் அப்படின்னு ஞாபகம் வச்சு எழுதுறாருன்னா, எப்பேற்பட்ட மகாஜானியாக இருக்கணும் அந்த குழந்தை. அதுக்கப்புறம் அம்மாள் அப்பிள்ளார பக்கத்துல கூப்பிட்டு இங்க வாரும் அப்படின்னு பக்கத்துல கூப்பிட்டு, அந்த குழந்தை மடியிலேயே இருக்கு இல்லையா, இந்த குழந்தைய நீர்தான் ஜாகிரதையாக பார்த்துக்கணும் அப்படின்னு இங்க சுவாமி திருத்தீய பிரம்மதந்திர சுவாமி 3000 படியில் எடுக்கும்போது, உடையவர் நியமனப்படிக்கு ஸ்ரீபாஷ்யாதிகளை சத்பாத்திரத்தில் விநியோகிக்கும்படி பிள்ளான் நியமனம் என்று எங்களாழ்வான் அடியேனுக்கு நியமித்தருளினபடியாலே அப்படின்னு, உடையவர் எம்பெருமானார் ராமானுஜர் அவருடைய நியமனம் என்னன்னா, இந்த ஸ்ரீபாஷ்யத்தை அந்த கிரந்தத்தை சுவாமி குலகைப்பிரான் பிள்ளானு கொடுத்து சத்பாத்திரமானவர்களுக்கு இதை நீ சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு, அதையே அவர் எங்களாழ்வானுக்கு சொல்லி அவர் அந்த உபதேசங்கள்லாம் பண்றார். எங்களாழ்வான் நடாதூரம்மாளுக்கு சொல்லும் பொழுதும் இதை எங்க பிள்ளான் அப்படிதான் சொன்னார், பாஷ்யக்காரர் சொன்னதுனால அவருடைய திருவுள்ளத்தை எங்களுக்கு சொன்னார், நீயும் இந்த சத்பாத்திரத்துக்கு இவரை இதை கொடுக்கணும் உபதேசம் பண்ணணும் அப்படின்னு. அந்த சத்பாத்திரம் சொப்ன கண்டா விற்தாந்தாதிகளாலே இந்த தூப்பல் பிள்ளையே என்று உடையவர் திருவுள்ள கருத்தாய் இருக்கும் என்று அப்படின்னு, அந்த சத்பாத்திரம்னு அவர் சொன்னார் இல்லையா, இப்பதான் எனக்கு புரியுது, இந்த தூப்புல் பிள்ளை ஆன வேங்கடநாதன் தான் அப்படின்னு, அதனால ராமானுஜருடைய திருவுள்ளம்படி இதை வந்து இவருக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு என்ன சொல்றேன்னா, ஆச்சான் வழியாய் வந்த திருமந்திரார்த்தங்களையும் பிள்ளான் வழியாய் வந்த ஸ்ரீபாஷ்ய பகவத் விஷயங்களையும் உடையவர் திருவுள்ளம் உகக்கும்படி சாமானிய சாஸ்திரங்களுடனே பிரசாதியும் என்று அருளி செய்து அப்புள்ளார் திருக்கையில் கொடுத்தருளினார் அப்படின்னு, அந்த ஸ்ரீபாஷ்ய கிரந்தங்கள் எல்லாம் கையில கொடுத்து அப்புள்ளாருக்கு அவருடைய சுவாமி வெங்கடநாதனுடைய அம்மா தோத்தாரம்பாவுடைய அண்ணாதான் அப்புள்ளார், அப்புள்ளாருடைய தாத்தா கிடாம்பியாச்சான், சுவாமி ராமானுஜருக்கு 74 சிம்மாசனாதிபதியிலே ஒருத்தர், மடப்பிள்ளி கைங்கரியம் பண்ணிந்தே நம்ம பார்த்தோம் போன பாகத்தில், அவருக்கு அந்த மடப்பிள்ளி கைங்கரியம் பண்ணும் பொழுதெல்லாம் ரகசியார்த்தங்கள்லாம் சொன்னார், அந்த ரகசியார்த்தையும் இந்த குழந்தைக்கு நீர் சொல்லிக் கொடுக்கணும், ஆச்சான் வழி வந்த அந்த ரகசியார்த்தங்கள், அது மட்டும் இல்லாமல் பிள்ளான் வழி வந்த இந்த ஸ்ரீபாஷ்யமும் பகவத் விஷயமும் அப்படின்னு திருவாய்மொழிக்கு திருவாராயிரப்படி அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு பிள்ளான், அதையும் சொல்லிக் கொடுக்கணும், அதோட சாமானிய சாஸ்திரங்களோட சேர்த்து இதை நீர்தான் சொல்லிக் கொடுக்கணும், ஏன்னா எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, 103 வயசு இப்ப ஆரம்பிக்க முடியாது, இந்த குழந்தைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த வயசுல சொல்லிக் கொடுக்க முடியாதுன்னு அப்படின்னு சொல்றார். அப்புள்ளாரும் சந்தோஷமாக அதை வாங்கிண்டு அப்படியே ஆச்சாரியன் அனுகிரகம் அப்படின்னு சொல்றாரு. அந்த குழந்தைய அப்படி அற்புதமாக அன்னைக்கு கட்டாட்சிக்கிறார். எப்படின்னா சுவாமி ஆள வந்தார், அவர் வந்து ராமானுஜருக்கு பிராச்சாரியன், பிராச்சாரியன் ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியன், பெரிய நம்பி ராமானுஜருடைய ஆச்சாரியன், பெரிய நம்பியுடைய ஆச்சாரியன் அளவந்தார், அளவந்தார் நேரடியாக அவரால் ஆச்சாரியனாக ஏற்று முடியல, அதுக்குள்ளேயுமே அவர் திருநாட்டை அலங்கரிச்சிட்டேர். அந்த ஆளவந்தார் இதே தேப்பெருமாள் சன்னதியில தான் இருந்து தேப்பெருமாளிடம் பிரபத்தி பண்ணி இந்த ராமானுஜரை இந்த சித்தாந்த பிரவர்த்தகராக ஆக்கணும், எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிண்டு, அதே போலதான் அங்க நடந்தது. அதே போல இந்த ஆள் நடாதூரம்மாள் எப்படி ஆளவந்தார் ராமானுஜருக்கு அனுகிரகம் பண்ணாரோ அதே போல இவர் சுவாமி தேசிகனுக்கு அனுகிரகம் பண்ணார். அப்படி அனுகிரகம் பண்ணார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல நடாதூரம்மாள் திருநாட்டு எழுந்தருளினர். அப்ப அவருடைய சிஷ்யர்கள்லாம் அவருடைய குமாரர்களோட வைத்து கடைசி அந்திம கிரியெல்லாம் பண்றான். அப்படி நடாதூரம்மாள் திருநாட்டை அலங்கரிச்சிட்டார். ஆனா அவருடைய ஆசை அப்பிள்ளாரே எல்லா சாஸ்திரத்தையும் இந்த சுவாமி தேசிகன் இந்த வெங்கடநாதனுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு. அப்புறம் தூப்பிள் பிள்ளைக்கு உபநயனம் பண்ணி வைத்தேர் தோத்தாரம்பாவும் அனந்தசூரிகளும். அந்த குழந்தைக்கு மந்திரோபதேசம் பண்ணி உபநயன நதிகள்லாம் பண்ணா கிரமமாக. அப்புறம் வேதாத்தியாயனம் பண்ணி வச்சா. வேதாத்தியாயனம் ஒரு நாள் இன்னைக்கு சொல்லிக் கொடுத்த பாட்டத்தை மறுநாள் திருப்பி சொன்னா இது எனக்கு வந்துருத்தே அப்படின்னு சொல்லுவேறம். அப்பேற்பட்ட ஞானி ஆளவந்தார் போலே. ஆளவந்தார் சின்ன வயசுலயே ஸ்ரீபாஷ்ய பட்டர்கிட்ட வாசிச்சவர். அப்பயே ஒரு இடத்துல போய் பெரிய வாதம் பண்ணி ஜெயிச்சவர். அந்த மாதிரி இவர் அன்னி பாட்டம் அன்னிக்கு அப்படி இப்படியே சொல்லிடுவேறாம். அதனாலே மாமாவும் அப்பிள்ளார் ரொம்ப சந்தோஷப்பட்டு சப்தம் தர்க்கம் மீமாம்சாதி சாமானிய சாஸ்திரங்களும் சொல்லித்தந்தேர். அது கற்பித்ததில்லாமல் திருமந்திர மந்திரார்த்தங்களையும் ஸ்ரீபாஷ்ய பகவத் விஷயங்களையும் சமஸ்த விசேஷார்த்தங்களோடே கூடி பிரசாதித்தருளினார் அப்படின்னு அற்புதமாக இதெல்லாம் திருமந்திரார்த்தங்களையும் அப்புறம் ஸ்ரீபாஷ்யம் பகவத் விஷய காலக்ஷேபங்கள்லாம் பண்ணி வைத்தேரும். 20 வயசுல சுவாமி தேசிகன் சகல சாஸ்திரத்தையும் கத்தித்தேர். எப்பேற்பட்ட சாஸ்திரம்லாம் இவர் நிபுணர் அப்படின்னு திருத்தீய பிரம்மதந்திர சுவாமி எடுக்கும்போது ஜோதிஷ்சந்த சப்தசாஸ்திர பிரவீண காவியஸ்ரேணி ரூபகாலங்கிருதிஜா மீமாம்சாயாம் பிரம்ம கர்மானுகாயம் ஸ்ரஷ்டா சாட்சாத் சர்வதந்திர ஸ்வதந்திர சாங்கிய யோகே பாட்ட தந்திரே குருகை சைவே ஜைனே சங்கரே பாஸ்கரே ச சாஸ்திரே பௌத்தே யாதவே கர்விதானாம் பிரத்யாக்யாத சர்வதந்திர ஸ்வதந்திர அப்படின்னு வேதம் வேதாந்தங்கள்லாம் அத்தியனம் பண்ணி அதோடே கூட திராவிட பிரபந்தமும் கத்துண்டு. அதுக்கப்புறம் ஜோதிஷம் சப்தம் சந்தஸ் காவியம் அலங்காரங்கள்லாம் கத்துங்கிறேன். அதுக்கப்புறம் பூர்வபக்ஷம், பூர்வபக்ஷங்கள்லாம் தெரிஞ்சாதானே நம்ம அதை வாதம் பண்ணி ஜெயிக்க முடியும். இதர மதங்கள் அவளுடைய மதமும் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதான் வாதம் பண்ண முடியும். தெரியாமலே இல்ல இல்ல எங்க மதம்தான் உயர்த்தி அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அதுவும் தன்னுடைய மாமா கிட்டேயே மீமாம்சம் சாங்கியம் யோகம் பட்டம் சைவம் ஜைனம் சங்கரம் பாஸ்கரம் பாஸ்கர பௌத்த யாதவம் அப்படின்னு எல்லா மதங்கள் எல்லா தரிசனத்தையும் அவர் கத்துக்கிறாராம். அது சும்மா கத்துக்கிறது மட்டும் இல்லை, அவர் அதுலேயுமே அத்தனைத்திலையும் சிரேஷ்டமாக இருந்தார். அதனால தான் தத்துவமுக்தா கலாபத்தில் பார்த்தாலே தெரியும் அவளுடைய மதத்தையும் அப்படி விஸ்தாரமாக சொல்லி அது ஏன் தப்புன்னு அதை கண்டிக்கிறார். அவர் சும்மா மேலோட்டமா இல்லை, அப்பேற்பட்ட ஞானம் கொண்டவர். அப்பவே சர்வதந்திர ஸ்வதந்திரா அப்படிங்கிறார். தாயார் அந்த விருது கொடுத்தா காரணம் என்ன, 20 வயசுல அத்தனை சாஸ்திரத்திலும் நிபுணராக இருந்தார் சுவாமி வெங்கடநாதன். அது இல்லாம பரத்வாஜ சௌண்டில்ய ஹாரித முக்கிய ஸ்மிருதி சாஸ்திரங்கள், பரத்வாஜர் சௌண்டில்யர் ஹாரித்தர் இவர்கள்லாம் பண்ண அந்த ஸ்மிருதிகள்லாம் கத்துண்டேராம். புராணங்கள் என்னென்னலாம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணாதி ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாசத்தினுடைய சாரத்தையும் சாமானிய சாஸ்திரத்திலும் அத்விதீயராய் விசேஷ சாஸ்திரத்திலும் அத்தியந்த சமர்த்தராய் வேற ஒருத்தர் இல்லாதபடி அவர் ஒருத்தரே அத்தனை விசேஷ சாஸ்திரத்திலையும் சாமானிய சாஸ்திரத்திலையும் நிபுணராக இருந்தே. திருமந்திராதிகளில் நாதமுனிகள் ஆள வந்தார் உடையவர் பிள்ளான் ஆச்சான் முதலான முன்னோர்களெல்லாரும் இவரிடத்தில் முக்கியாதிஷ்டானம் பண்ணினார்கள் என்றும்படி இருந்தார் அப்படின்னு திருத்தி பிரம்மதந்திர சுவாமி எடுக்கும்போது எப்படின்னா திருமந்திரார்த்தங்களில் அவருடைய உபதேசம் பார்த்தா நாதமுனிகள் ஆள வந்தார் உடையவர் பிள்ளான் ஆச்சான் முதலான முன்னோர்கள் எல்லாம் அவருடைய ஹிருதயத்தில் இருக்காளோ அவெல்லாம் சேர்ந்து அவதாரந்தானோ இந்த வெங்கடநாதன் அப்படின்றா போலே திகழ்ந்து இருந்தேர் அப்படின்ட்டு. அப்படி இந்த சகல கலைகளும் தன்னுடைய 20 வயசிலேயே தான் எல்லாத்தையும் படித்து நிபுணராக இருந்தேர் அப்படின்னு. அதனாலதான் மங்கள ஸ்லோகத்துல சுவாமி நயனாரிய வரதாச்சார் பண்ணும்பொழுது யோபால்யே வரதாரியஸ்ய பிராச்சாரியஸ்ய பராந்தயாம் அவாப்பிய விருத்தி கமித்த தஸ்மை யோக்யாய மங்களம் அப்படின்னு பால்யத்திலேயே வரதாரியர் சுவாமி நடாதூரம்மாள் அவருடைய பிராச்சாரியர் அப்படின்னா தன்னுடைய குரு அப்புள்ளார், அப்புள்ளாருடைய குரு அதனால பிராச்சாரியர், ஆச்சாரியனுடைய ஆச்சாரியன் பிராச்சாரியர் அப்படின்வார். அவருடைய பராந்தயம் அப்பேற்பட்ட அனுகிரகம் அன்னிக்கே மங்களம் பண்ணேர் இல்லையா, சர்வ மங்களம் உண்டாகட்டும்னு அதனாலதான் இவர் அப்படியே விருத்தியானேர் அப்படின்னு தஸ்மை யோக்யாய மங்களம் அப்பேற்பட்ட சுவாமி தேசிகனுக்கு மங்களம் அப்படிங்கிறார். எப்படின்னா அவருக்கு நடாதுரம்மாள்கிட்டயே சிஷ்யனாக இருக்கணும்னு ஆசை, எப்படி ராமானுஜருக்கு ஆளவந்தார்கிட்ட இருக்கணும்னு ஆசை. ஆனால் அதுக்குள்ளேயும் ஆளவந்தார் திருநாட்டு அலங்கரிச்சிட்டார். அதே போல சுவாமி தேசிகன் இவருக்கு ரொம்ப வயசான காலம், எப்படின்னா அவர் சொல்றார், ஏகலவ்யனுக்கு துரோணரை போலே அப்படின்னு. அவர் இல்லைன்னா கூட அவரை ஹிருதயத்துல வச்சுட்டே அவளுடைய அனுகிரகத்தினாலேயே இவாள்லாம் கத்துண்டவா. ஏகலவியன் இப்படி துரோணர் கிட்ட நேர போய் கத்துக்காம துரோணருடைய உருவத்தை வச்சே அவர் கத்துண்டாரோ, அதே போல இவாள்லாம் அவளை மனசுல வச்சுட்டு அவளுடைய சிஷ்யா கிட்ட இவாள்லாம் கத்துண்டா. அது சொல்லும்பொழுது ராமானுஜாரியா தாத்ரேயாத் மாதுலாத் சகலாக்கலாக அவாப்பிய விம்சத்தியப்தேவ தஸ்மை பிராக்ஞாய மங்களம் அப்படின்னு ராமானுஜாரியா தாத்ரேயார்ன்ற அப்புள்ளார், அவருடைய சொந்த மாமானவர், அவர்கிட்டயே சகல கலைகளும் இவர் கத்துட்டேராம். அவாப்பிய விம்சத்தியப்தேவ 20 வயசுக்குள்ளேயுமே, விம்சதி அந்த 20 வயசுக்குள்ளேயே அத்தனையும் முடிச்சாரே. அவர் சாதாரணமான ஒருத்தரால 20 வயசுக்குள்ளேயே சகல சாஸ்திரத்தையும் படித்திட முடியுமானா, இவர் விசேஷமான அவதாரமாச்சே, அதனால அப்பேற்பட்ட பிராஜ்ஞருக்கு மங்களம் அப்படிங்கிறேன். இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எப்படி இவர் தான் அவதாரம்னு பார்த்தோமே, சுவாமி திருவேங்கடமுடியானுடைய அவதாரம்னு பார்த்தோமே, இவருக்கு ஒரு ஆச்சாரியன் தேவையா அப்படின்னு கேட்கலாம். ஆனா அதுக்குதான் பெரியவா என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணருக்கு சாந்திபணி மகர்ஷி போலே அப்படின்னு. சாந்திபணி கிட்ட அவர்கிட்ட கிருஷ்ணர் படித்தார். கிருஷ்ணர் யார்? சாட்சாத் பகவான், ஸ்ரீஹப்பதியான பகவான். அவர் போய் ஒருத்தர்கிட்ட கத்துக்கணுமா அப்படின்னா, அது அவதாரம்னு பண்ண விசேஷத்தினாலேயும், சாந்திபணி மகர்ஷி பெரிய மகான் ஞானியாக இருக்கிறதுனாலேயும் அது ஒரு அவதார விசேஷமா இருந்து அதை கத்துக்கிறார். அதே போலதான் இவரும் அவதாரம் இருந்தாலும் தன்னுடைய மாமா கிட்ட இருந்து சகல கலைகளும் கத்துக்கிறார். ராமானுஜருடைய திருவடி சம்பந்தம் பெறணுமே. சுவாமி பகவானே அவதாரம் பண்ணா கூட எதுக்கு அவர் அவதாரம் பண்ணேன்றது நம்ம போன பாகத்துல பார்த்தோம். ராமானுஜர் சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணணும் அப்படின்னு அவர் எப்படி திருவேங்கடமுடியானுக்கு சங்கச்சக்கராதிகள் கொடுத்தேரோ, அந்த அதுக்கு இவர் திருப்பி என்ன பண்ண போறேர் அப்படின்னு அவதாரம் பண்ணிடலாம். அதனால அப்படி பார்த்தனா அவர் அந்த ராமானுஜருடைய சம்பந்தம் வேணும். அப்ப திருவடி சம்பந்தம் அவர் எப்பயோ அவதாரம் பண்ணியது, அவருடைய சிஷ்யர் மூலமாக அவருடைய திருவடி சம்பந்தம் அப்படின்னு அவதாரம் பண்ண இவாளே அப்படின்னு நினைச்சா நம்மளாம் எப்படி எப்படி பேர்பட்ட மகா பாக்கியசாலியாக இருக்கணும் இந்த எம்பெருமான திருவடி சம்பந்தம் நம்ம பெறுவதற்கு. அதே போல பிள்ளையந்தாதியிலையும் சொல்லும் பொழுது, காவலரெங்கள் கிடாம்பி குலபதி அப்புலாகார்த்தம் தேமலர் சேவடி சேர்ந்து பணிந்து அவர்தம் மருளால் நாவலரும் தென் வடமொழி நட்பொருள் பெற்ற நம்பி காவல தூப்பல் குலத்தரசே எம்மை காத்தருளே அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது, காவலரெங்கள் நமக்கு காவலனாக ரட்சகனாக இருந்த கிடாம்பி குலத்திலே அவதரித்து அப்புள்ளார், அந்த அப்புள்ளாருடைய திருவடி சம்பந்தம் பெற்றவர் வெங்கடநாதன், தேமலர் சேவடி சேர்ந்து பணிந்து அவர்தம் அருளால் அவருடைய அருளால் அனுகிரகத்தினால் நாவலரும் தென் வடமொழி நட்பொருள் நம்பி, அந்த வேதமும் சம்ஸ்கிருதமும் தமிழ் திராவிட வேதமும் எல்லாம் பூர்த்தியாக அவருடைய அனுகிரகத்தினாலே கிடாம்பிய அப்புள்ளாருடைய அனுகிரகத்தினாலே பெற்று அப்பேற்பட்ட காவல தூப்பல் குலத்தரசு, அந்த தூப்பல் குலத்துக்கு அரசாக இருந்த சுவாமி தேசிகரே எம்மை காத்தருளே, எங்களை எல்லாரும் அனுகிரகிக்கணும் ரட்சிக்கணும் அப்படின்றது இங்க மங்களாசாசனம். அப்படி அந்த சகல கலைகளும் படித்த தன்னுடைய பிராச்சாரியர்கிட்ட அனுகிரகம் வாங்கின வரைக்கும் இன்று பார்த்தோம். மேற்கொண்டு சுவாமி தேசிகருடைய திருக்கல்யாணமும், அதுக்கப்புறம் அவர் எப்படி அப்புள்ளார்கிட்ட கருட மந்திரமும் கத்துண்டு உபதேசம் வாங்கிண்டு திருவஹீந்திரபுரத்திலே விஜயம், அத அடுத்த பாகத்திலே பார்ப்போம். கவிதா ஹர்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.